வளையோசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடித்தது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்ற காதல் தேரோட்டம். வளையில் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலி என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும். கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சிலி சிலி என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறு என சிறுவிரல் படப்பட